ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಃ ಸರ್ವೇಭ್ಯಃ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ವಿಶ್ರಾನಯನ್ ಮಮ ವಿಶೇಷ ವಿಧಾಮ ನಿಂದ್ಯಾಂ ಅಂತರ್ವತೀಂ ಗಿರ ಮಹೀಂದ್ರಪುರಾಧಿರಾಜ ಸ್ತವ್ಯಸ್ತವ ಪ್ರಿಯ ಇತೀವ ತಪೋಧನೋಕ್ತಂ ಸ್ತೋತೇತಿ ಚ ತ್ವದಭಿಧಾನಮವಂಧ್ಯಯತ್ವಂ. ಏಳಾವದು ಪದ್ಯಂ ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್ತು. ಆರಾವದು ಪದ್ಯಾಯತ್ತಿಲ ಪದ್ಯತ್ತಿಲ ದಾಸೇಷು ಸತ್ಯ ಇತಿ ಧಾರಯ ನಾಮಧೇಯಂನ எம்பெருமானுக்கு ஒரு பிரார்த்தனை விடுத்தார். என்னுடைய இந்த நூலை ஸ்துதியை பூர்த்தி பண்ணி உம்முடைய அந்த திருநாமம் இருக்கே அடியவருக்கு மெய்யன் என்கிற திருநாமத்தை, அடியனுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணி அந்த பிருதை அல்லது அந்த திருநாமத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் அல்லது காப்பாற்றிக் கொள்ளும்னு சாதித்தார். இப்ப ஏழாவது பத்தியத்தில் தனக்கு அந்த வாக்கு கொடுக்கணும்னு, நூலை தலக்கட்டுறதுக்கு வாக்கு தேவை. எப்படிப்பட்ட வாக்குன்னு கேட்டா, பூர்வர்கள்லாம் எப்படி ஸ்துதி பண்ணாலோ அதுக்கு வியாச பகவானையே உதாரணமாக கட்டுறார். விஷ்ணு சஹஸ்ரநாமம்ன்றது பீஷ்மர் திருவாயால் வந்தா கூட அதை வியாசர் தான் மொத்தத்தையும் நமக்கு கொடுத்தருளியவர். அதனால சஹஸ்ரநாமத்துக்கு யாரையும் கேட்டால் நம்ம வியாசர்னு சொல்றோம். அப்படிப்பட்ட வியாசருடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலிருந்து முக்கியமா இந்த ஸ்துதிக்கு தேவையா இருக்கக்கூடிய மூன்று திருநாமங்கள் ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோதா. இந்த மூன்று பெயரை எடுத்துட்டு இந்த மூன்று பெயர்களையும் நீ அர்த்தமுள்ளதாக உனக்கு ஆக்கிக்கொள்ள வேண்டும். எப்படின்னா, எனக்கு எப்படி விசேஷ விதம் பெரியவாள்லாம் எப்படி ஸ்துதி பண்ணிருக்காளோ அப்படி அவாலும் போற்ற தகுந்த மாதிரி எனக்கு வாக்க கொடுக்கணும். ஏன்னா அவ இதை பார்த்து பரிகாசப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு எனக்கு கொடுத்து அதனால் நீ துதிக்கப்பட்டு இந்த பெயர்களை எல்லாம் ஸ்தவ்யன் ஸ்தவப்ரியன் தோதா இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் நீ உண்மையாக்கி கொள்ள வேண்டும்னு அதே ரீதியில் இன்னொரு விண்ணப்பம் சாதிக்கிறார். அஹீந்திர புர அதிராஜ அஹீந்திர புராதிராஜ, அதான் திரு பஹீந்திரபுரம் சொல்றோம். பொதுவாக தமிழில் ஆ வந்து நிறைய இடத்துல வாவா மாறிடும். திரு வஹீந்திர, திரு அஹீந்திர, திரு வஹீந்திர சந்தினால அஹீந்திரபுர அதிராஜ. முன்னவே பார்த்தோம், தேவராஜன் சொல்றதை காட்டிலும் தேவாதிராஜன் சொல்றது ஒரு விசேஷம். அப்படி அஹீந்திரபுர அதிராஜ திருவஹீந்திரபுரத்து தலைவனே எம்பெருமானே. அவந்தியய, அவந்தியய தான் கிரியாபதம். அவந்தியன்ற சொல்லுக்கு உண்மையாக்கி கொள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டா, வந்தியான்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாததுன்னு ஒரு பெயர் உண்டு. அவந்திய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உள்ளது, உண்மையாக்கி கொள்றது. அவந்தியன்றது இது கிரியாபதம் ஆயிடுத்து, செய்து கொள். அவந்திய மகிம முனி ஜன பஜன அப்படின்னு சபரிக்கு அந்த அவந்தியன்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கார். மகாவீர வைபவத்தில் பொய்யில்லாத ஒரு புகழ், உண்மையான புகழ்ன்ற ரீதியில் ஒரு மகிமான கிரேட்னஸ் அப்படின்ற அர்த்தத்தில் அங்கே கொண்டு வரார். அப்போ அவந்தியய யார்னா, துவம், துவம் அவந்தியய நீ உண்மையாக்கிக்கொள். எதைன்னு கேட்டால், துவத்து அபிதானம், துவத அபிதானம், துவத்து அபிதானம். தக்காரத்துக்கு பிறகு அகாரம் வந்ததுனால அந்த தக்காரம் தகாரம் ஆயிடுத்து. துவதபிதானம், அபிதானம்னா பெயர், நாமதேயம்னாலும் பெயர், அபிதானம்னாலும் பெயர். துவத்து அபிதானம் உன் திருநாமத்தை. மூன்று திருநாமங்கள் சொல்லியிருக்கார், சொல்ல போறார். இருந்தாலும் கவிகள் வந்து ஜாத்தியக வச்சனம் சொல்லுவா, பெயர்களுக்கு பதிலாக பெயரும் சொல்லலாம். அப்ப துவத்து அபிதானம் அவந்தேய உன்னுடைய அந்த திருநாமங்களை உண்மையாக்கி கொள்ளும் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த பெயர்கள்லாம் யாரால கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா, தப்போதனோக்தம்னு போட்டுட்டார். வியாசர்ன்றது சொல்ற வியாசருக்கு பதிலா தப்போதனஹ, ரிஷிகளுக்கு தப்போதனால்னு பேர். தபஸ் தான் அவளுடைய தனமே. அப்படிப்பட்ட தப்போதனேன உக்தம், அல்லது தபோதனைகி உக்தம் வச்சுக்கலாம். பட் இங்க குறிப்பா சாஸ்திரநாமத்திலும் சொல்லியிருக்கிறனால தபோதனேன உக்தம், வியாச முனிவரால் கூறப்பட்ட உக்தம் உக்தம்னு கூறப்பட்ட பெயர்கள் என்னன்னு கேட்டா ஸ்தவ்யா ஸ்தவப்ரியா இது இவ ஸ்தோதா இது ச. ஸ்தவ்யன் அப்படின்னு சொன்னா ஸ்தவ்யஹானா தவ்யத் பிரத்யம், துதி செய்ய அருகதை உள்ளவன். எம்பெருமான் தான் எல்லா ஸ்துதிகளுக்கும் லட்சியம், அவன்தான் துதிக்கப்பட மிகவும் சிறந்தவன், அவன்தான். அப்ப ஸ்தவ்யன் ஸ்தவ்யஹா, ஏன்னா அது புள்ளிங்க சப்தன் பேரா இருக்கிறனால ஸ்தவ்யஹா. சாஸ்திரநாமத்தில் அப்படிதான் வருது, ஸ்தவ்ய ஸ்தவப்ரிய ஸ்தவப்ரியா. அப்படி பண்ணப்பட்ட துதியில் ஒரு பிரீத்தியை உடையவன் பிரியஹா, ஸ்துதி பிரியஹன்னு சொன்னா அல்லது ஸ்தவப்ரியஹன்னு சொன்னா, ஸ்தவம்னா அந்த ஸ்துதி, அதான் பஞ்சஸ்தவம்னு ஆழ்வான் பண்ண ஸ்தோத்திரம் இருக்குல்ல, பஞ்சஸ்தவம்னு பேர், வைகுண்ட ஸ்தவம், வரதராஜ ஸ்தவம், ஸ்ரீஸ்தவம்னு வச்சிருக்கோம். ஸ்தவப்ரியன்னு சொன்னா அப்ப அந்த துதியில் பிரீத்தியை உடையவன், தன்னை பற்றி துதி பண்ணா அதுல பிரீத்தியோடு கேட்பான், அதுல ஒரு ஆசை உடையவன். இது இவ, இது இவன் சொன்னா எப்படி லைக் திஸ் அப்படின்னு அர்த்தம். இது இவன் ஆயிடுத்து, இது இவ இது இவ, அதற்கு பிறகு ஸ்தோதா இது ச. ஸ்தோதான்னு சொன்னா துதிப்பவன் ஆயிடுத்து, இப்ப தன்னைத்தானே துதிப்பவன் அர்த்தமாறுது. அடியின் ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிடணும், முக்கியமா அடியின் கன்சல்ட் பண்றது ரெண்டு புத்தகங்கள், ஒன்னு வந்து லிப்கோல போட்ட புஸ்தகம், ஸ்ரீ உவே வான ஸ்ரீ ராமதேசிகாச்சார சுவாமி அவருடைய வியாக்கியானம், இன்னொன்னு ஸ்ரீமத் பௌண்டரீகபுர ஆசிரம் ஆண்டவன்னால, அந்த ஆண்டவன்னால ஆண்டவன் சுவாமினால ஒரு பப்ளிஷ், அவ ஒரு சீரீஸ் ஆஃப் புஸ்தகங்கள் பப்ளிஷ் பண்ணா பௌண்டரீபுர ஆசிரமத்திலிருந்து பரவாக்கோட்ட சுவாமி அவருடைய ஆக்ஞையில. அந்த புத்தகங்கள் ரெஃபர் பண்ணி தான் அடியன் இந்த அடியனுக்கு எந்த அளவுக்கு மதி இடம் கொடுக்கறதோ அந்த அளவுக்கு ஜாபிச்சுட்டு இருக்கேன். அதுல முக்கியமா அன்பில் சுவாமி அவருடைய சம்ஸ்கிருத வியாக்கியானத்தை போட்டிருக்கா. அவ அந்த புஸ்தகம் பப்ளிஷ் ஆகிறதுக்கு யார் யாரெல்லாம் ஒத்தாசையா இருந்தாலும் அவ எல்லாருக்கும் அடியனுடைய அனந்த கோடி தன்யவாதங்கள், சிரசா என்னுடைய நமஸ்காரத்தை தெரிஞ்சுக்கிறேன். அன்பில் சுவாமி ரொம்ப அழகா ஒரு ஒரு விஷயத்த காண்பிச்சிருக்க தன்னுடைய வியாக்கியானத்துல, தாசேஷு சத்தியதி தாரைய நாமதேயம் சொன்னார். இந்த இடத்துல ஸ்தோதாவா நீயே இருன்னு சொல்றார், நீயே உன்னை துதிச்சுக்கோ, எனக்குள்ள இருந்த நீயே துதிக்கணும்ன்றார். எப்படின்னு கேட்டா ஆழ்வார் சொல்ற ரீதியில, என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கிருந்த தமிழ் நூல் இவை மொழிந்துன்னு சாதிக்கிறார் 10:10 திருமொழியில. அதே மாதிரி 7வதுல சொல்றச்சே, தானே யான் என்பானாகி தன்னைத்தானே துதித்துன்னு ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அப்ப பெருமாள் கேக்குறாரா, முதல்ல என்னுடைய பக்தனுடைய வாக்கு பொய்யாகக்கூடாதுன்னு சொன்னேர், பக்தனுடைய மனோரதம், ரெண்டாவது என்ன நானே துதிக்கிறதுன்னு சொன்னேர். இப்போ என்ன நானே துதிக்கிறதுன்றது வந்து ஒரு லகு, லகுனா அது ஒரு அதுல ஒன்றும் விசேஷம் இல்லை. எப்படி நானே என்ன புகழ்ந்துக்கிறது, யாராவது புகழ்ந்தாதான் எனக்கு அது ரியல் புகழ் அப்படின்னு சுவாமி கேட்பார்னு சொன்னா உடனே தேசிகன் வந்து சொல்வாராம், இல்ல சொல்ற மாதிரி பாவனை நேரே முடிவு பண்ணிக்கும் எது வந்து தாழ்ச்சின்னு, உம்முடைய பக்தருடைய மனோரத்தம் பூர்த்தி ஆகாம போறதா அல்லது உம்ம நீரே புகழ்ந்துக்கிறதா அப்படின்னு கேட்ட பிரமாள் யோசிக்கிறானா. இப்போ பக்தருடைய மனோரத்தம் பூர்த்தி ஆகாம போறதோ ரொம்ப தாழ்ச்சி, கை ஊட்டலாம்னு அர்த்தம் ஆயிடும், அச்சுதன்ற பெயர் போயிடும், அதுக்கு தன்னைத்தானே புகழ்ந்துக்கலாமா. அதனால என்ன பண்ணான பெருமான், சரி ஓகே உமக்கு கொடுத்துடுறேன்ற ரீதியில அவன் ஒரு பதில் சாதிக்கிறான்ற மாதிரி அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்ப ஸ்தோதா, ஸ்தோதானா தன்னைத்தானே துதிப்பவன் அல்லது அவனே அவன் தான் துதிக்கிறவன் உள்ள இருந்துண்டு. இப்படி துதிப்பனை தன்னை துதிப்பவனை போற்றுவன் என்றும் சொல்றா, பட் தாத்தன ஸ்தோதானா துதிப்பவன் அர்த்தம், சோ தன்னைத்தானே துதிப்பவனும் அவனே ஆயிட்டானா. இப்படி எல்லாம் நீ பேர் வச்சுட்டு இருக்கே, இந்த பெயர்கள் எல்லாம் காப்பாத்திக்கோ. எப்படின்னு கேட்டா, விசேஷ விதாம் அனிந்தியாம் அந்தர்வத்தீம் கிரம் மம விஷ்ராணயன்னு, விசேஷ வித்து விசேஷ வித் பாரிஷதேஷு அங்க சாதிக்கிறார் ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல. விசேஷ விதாம்னு சொன்னா சிறப்பான விசேஷமான அறிவை பெற்றவருக்கு அப்படின்னு அர்த்தம். ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், விசேஷ விதாம்னு சொன்னா எப்போ விசேஷமான அறிவை பெற்றவர்களுக்கு. அனிந்தியாம் அந்தர்வதீன் கிரம், அனிந்தியாம்னு சொன்னா அந்த இடத்துல போற்ற தகுந்த, நிந்திய நிந்தியன்னு சொன்னா வெய்யறது அல்லது பரிகாசம் பண்றது அந்த அந்த அர்த்தம். அனிந்தியன்னு சொன்னா போற்றப்பட வேண்டியது. அனிந்தியாம் கிரம், கிரம்னா கிர் அப்படின்னா வாக்கு, கிரம்னா வாக்கை போற்ற, அவர்களுக்கும் போற்ற தகுந்த வாக்கை. மம எனக்கு, விஸ்ரான எண்ணு, விஸ்ரானன பத்த தீக்ஷம் ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல பார்த்தோம். விஸ்ரானனம்னா கொடுத்தல், விஸ்ரானயன் அப்படின்னா கொடுக்கின்றவனாக, இது சத்ரந்தம் கொடுக்கின்றவனாக இருந்து கொண்டு தாத்பரியம். எப்படிப்பட்ட கிரம் சொன்னா அந்தர்வத்தியின் கிரம் சாச்சர். அந்தர்வத்தின் அந்தர்வத்தின்னு சொன்னா அர்த்த கர்ப்பிதமாக அர்த்தம், அந்தர்வர்த்தினின்னு சொன்னா கர்ப்பிணி பெண், அந்தர்வத்துன்றது ஒரு விசேஷனம் பிரெக்னன்ட் அர்த்தம், அதாவது சிறப்பான அர்த்தங்களை புதிந்ததாக தன்னுள் அடக்கியதாக இருக்கக்கூடிய வாக்குன்னு அர்த்தம். ஏன் வெறுமை எழுதுறதுக்கு ஒன்றும் சிறப்பு கிடையாது, அதுல துவனி இருக்கணும், அலங்காரம் இருக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பொதிந்த வாக்கை கிரம். மம விஸ்ரான என்ன, எனக்கு கொடுத்து கொண்டு அல்லது கொடுக்கின்றவனாக. ஸ்தவ்யா ஸ்தவப்ரிய ஸ்தோதா, இப்படிப்பட்ட உன்னுடைய பெயர்களை, தபோதன உக்தம் பெயர்களை அவந்தியய அப்படின்னு சாதிக்கிறார். முதல்வ நம்ம அன்வயத்தை பார்த்தோம்னா அஹீந்திரபுர அதிராஜ அல்லது அஹீந்திர புராதிராஜ துவம் விசேஷ விதாம் அனிந்தியாம் அந்தர்வத்தின் கிரம் மம விஸ்ரானயன் ஸ்தவ்ய ஸ்தவப்ரிய இவ ஸ்தோதா இதிச்ச தபோதனோக்தம் துவதபிதானம் அவந்தியய. அஹீந்திரபுராதிராஜ, திருவஹீந்திரபுரத்துக்கு தலைவனே. இல்ல இன்னொரு விஷயத்த சுவாமி அன்பில் சுவாமி காட்டுறார், அஹீந்திர பதத்தை ஏன் போட்டார்னா அஹீந்திரன்னா பதஞ்சலி, பதஞ்சலி மகாபாஷ்யத்தை எழுதினார், அபசப்தமே கிடையாது சுவாமியினுடைய பிரயோகத்துல, பதஞ்சலி மகரிஷியினுடைய பிரயோகத்துல. அதை சூச்சிப்பிக்கிறதுக்காக அஹீந்திர அந்த பதத்தை இங்க போட்டிருக்காருன்னு சுவாமி வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். அந்த அளவுக்கு அவள் அனுபவிச்சிருக்கா சுவாமி தேசியனுடைய சீசுக்திய, அவளுக்குலாம் நம்ம கடன்பட்டிருக்கோம். அஹீந்திர புராதிராஜ, திருவேந்திரபுரத்து தலைவனே நாதனே, துவம் நீ விசேஷ விதாம் விசேஷமான அறிவை பெற்றவர்கள் ஞானிகளுக்கு, அனிந்தியாம் அனிந்தியான போற்றத்தகுந்த, அந்தர்வதீம் கருத்துக்கள் புதிந்த, கருத்துக்களை கர்ப்பமாக உடைய, கிரம் கிரம்னா வாக்கை, கிரம்ன்றது த்விதியா பக்தி ஏகவச்சனம், அதனால அந்தர்வதீமும் த்விதியா பக்தி ஏகவச்சனம், அனிந்தியாமும் த்விதியா பக்தி ஏகவச்சனம், மமன எனக்கு ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், விஸ்ரான என்ன அப்படின்னா கொடுத்துக்கொண்டு அல்லது கொடுத்து, ஸ்தவ்யா துதிக்கப்பட உரியவன், ஸ்தவப்ரியா சொன்னா அந்த துதிப்பவரை அல்லது துதியை பிரியமுடன் நேசிப்பவன், இது இவ என்றவாறு, ஸ்தோதா இதிச்ச ஸ்தோதான் சொன்னா துதிப்பவன் அல்லது துதிப்பவனை போற்றுவன் அர்த்தம் சொல்றா, இருந்தாலும் ஸ்தோதான்னு சொன்னா ஸ்தோத்ரு ஸ்தோத்ரு நாம் ஸ்தோத்ரு ஸ்தோதா துதிப்பவன் ஸ்தோதா என்றும், தபோதன உக்தம் வியாச முனிவரால் கூறப்பட்ட, துவத் அபிதானம் உன்னுடைய திருநாமங்களை, அவந்தியய நீரே அல்லது நீயே உண்மையாக்கிக்கொள், எப்படி எனக்கு அந்த வாக்கை அருளிய பின் தாத்பரியமாறுது. இதான் ஏழாவது பத்தியத்துக்கு அன்பயமும் அர்த்தமும் ஆகின்றது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.